கருண விசாரானும் ஹீரோப்பா லியோ கபாசா லியோ கபாசா பிள்ளையப்பட்டு ஹீரோ நீதாப்பா கணேசானி கருண விசாரானும் ஹீரோப்பா அவுட்டாரு அத்தாரு அரசமர ஆல்ரவுண்டு நீதாம்பா கணேசா எங்கள் பிரந்தா செட்டு வகி கணேசா எப்பா எப்பா எப்பா தொப்ப கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா எப்பா எப்பா எப்பா தொப்ப கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா லியோ கபாசா லியோ கபாசா உனக்கு கொழுக்கட்டைய படைச்சிடுவேன் கணேசா காதல் கவலைய நீ தீர்த்து வச்சா கணேசா கோவில் வாசல் வந்து வெடிச்சிடுவேன் பட்டாசா எப்பா எப்பா தொப்ப கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா எப்பா எப்பா தொப்ப கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா தூக்கமில்லை கணேசா படுற பாட்டையும் நீ பார்க்கவில்லை கணேசா நானும் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறியே கணேசா நடிப்பால் நீயும் ஒரு சவாலிய கணேசா எப்பா எப்பா தொப்ப கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா எப்பா எப்பா எப்பா தொப்ப கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா பிள்ளையார் பட்டு ஹீரோ நீதாம்பா கணேசாரி கருண வச்சா நானும் ஹீரோப்பா ஹீரோ கபாசா ஹீரோ கபாசா பிள்ளையார் பட்டு ஹீரோ நீதாம்பா கணேசாரி கருண வச்சா நானும் ஹீரோப்பா அவுட்டாரு ஆரவாரோ அரசமாரோ ஆல்ரவுண்டு நீதாம்பா கணேசா எங்கள் பிறந்த செத்து வை கணேசா எப்பா எப்பா எப்பா தொப்ப கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா எப்பா எப்பா எப்பா தொப்ப கணேசா எனக்கு அப்பா அம்மா நீதான் கணேசா கணேசா.